ஜனனம்மா, நீ பார்க்கையில் ஜனனம், பார்க்காத வேளையில் மரணம். என் உயிரின் உயிரே, நான் என்றும் வாழ்வது உனக்கே. கோடி ஜென்மம் எடுப்பே, உன்னை நினைத்து தேடி வந்து மணப்பே. ஏங்கி பாவம் இருப்பே, பணம் பணம் உன்னை எண்ணி துடிப்பே. தேவரதி மங்கை, தென்றலுக்கு தங்கை, எனக்கோ இன்ப கங்கை. எங்கள் உள்ளம் எங்கும் இன்ப வெள்ளம், நீ இன்றி நானேதம்மா. ஓஹோ, என் உயிர் நீதானையா. நீ பார்க்கையில் ஜனனம், பார்க்காத வேளையில் மரணம். என் உயிரின் உயிரே, நான் என்றும் வாழ்வது உனக்கு. சங்கமத்தில் இணைந்தோ, நெஞ்சம் கலந்து சாசனங்கள் வரைந்தோ. எங்கள் அன்பு ராகம் இந்த இன்ப நாதம், யுகங்கள் தோறும் கேட்கும். காலம் மாறும், இந்த கோலம் மாறும், புறவோ நிலைத்து வாழும். பார்க்காத வேளையில் மரணம். என் உயிரின் உயிரே, நான் என்றும் வாழ்வது உனக்கே.